இதுவரையில் தோல்விகளை எல்லாம் உணர்த்திய பாங்கை பார்த்தோம். சம்பிரதாயம் என்பது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவரிடத்தில் பக்தி செலுத்துபவர்களுக்கு தன்னால் அமைந்து விடுகிறது. வீதாச்சாரியன் அருளினான், மத்தித்தாக மத்தபிராணாக போதையந்த பரஸ்பரம் தபயந்தஸ்ய மாம் நித்யம் முஷ்யந்திச்சா ரமந்திச்சா. இந்த ஸ்லோகத்திற்கு உதாரணமாக விளங்கியவர்கள் தான் இதற்கு முன்னம் எழுப்பப்பட்ட பெண்கள். இப்படி இவர்கள் பக்தி பரவசத்தோடு வருவது அனுஷ்டானத்தை காட்டிவிடுகிறது. திருவாராதனம் பண்ணுவதற்கு நாம் எம்பெருமானிடம் உத்தரவு பெறுவதற்கு முன்னால் துவார பலகர்களை நினைப்பது வழக்கம். இது சம்பிரதாயம். இந்த வைதீக சம்பிரதாயம் எப்படி இந்த பெண்களுக்கு வந்தது? இவர்கள் ஆயத்தங்கள், வைதிக பெண்கள் அல்ல. எப்படி வந்தது? எம்பெருமான் சொல்கின்றான், இவர்களுக்கு ஞானத்தை நானே கொடுக்கிறேன். அப்படி எம்பெருமான் அருளிய ஞானத்தினாலே அவர்கள் வைதிகர்கள் எழுப்புகின்ற பாங்கிலே துவாரபாலர்களை உணர்த்துவதாக அமைகிறது இந்த பாசுரம். நாம் திருவாராதனம் பண்ணும் பொழுது கூர்மாதீன், திவ்யலோகம், சரணமணிமயம், மண்டபம், சத்ரசேஷம், தஸ்மின்ன தர்மாதி பீடம், தகுபரி கமலம், சாமர கிரகிணிஷ விஷ்ணும் தேவீம், விதூஷ ஆயுத முரகம், பாதுகே வைணபேயம், சேனேஷம், துவாரபாதான், கும்பதம் ககனான், விஷ்ணு பக்தான் பிரபத்தியேன் என்று எம்பெருமானிடத்திலே நித்திய குமரிகளாக இருந்து கைஞ்சியம் பண்ணுகின்றவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த பாணியிலே இவர்கள் நந்தகோபனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். இந்த நந்தகோபனுடைய அரண்மனையை கோயிலாகவே கருதுகிறார்கள். நம் மகத்தில் நாம் எழுந்துள்ள பண்ணியில் கோயில் இருக்கிறது. அதாவது அந்த கோயிலையே கோயிலாக பாவிக்கிறோம். அப்படி அவர்கள் கோயிலாக பாவித்து இந்த தூது இந்த காப்பாளர்களை துவாரபாலர்களை எழுப்புகிறார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானை ஒளி தோன்றும் தோரண வாயில் காப்பானை மணிக்கதவம் தாழ்ந்திடவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலையை வாய்ந்திருந்தான். தூயமாய் வந்தோம் உயிரிழப் பாடுவான் வாயார் முனமுன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நினைக்கதவும் நீ கேளுவோர் என்பாவாய். நாயகனாய் நின்ற நாயகன் நின்றவன் யார்? எம்பெருமான் கண்ணன் நாயகனாய் நின்றவன். அந்த கண்ணனே போற்றுகின்ற நாயகனாய் இருந்தவன் நந்தகோபன். எம்பெருமான் எதை உகக்கிறான் தெரியுமா? ராமாவதார காலத்தில் ராமன் சொன்னான், நாகம் மண்ணே ராமம் சதரதாத்மஜம், என்னை சதரதன் மகன் ராமன் என்று சொல்லுவதையே பெரியதாக கருதுகிறேன். என்னை நீங்கள் தெய்வம் என்று சொல்லுவதை விட சதரதன் மகன் என்று சொல்லுவதுதான் எனக்கு பெருமை. பயரதன் மகன் என்று சொல்லுவதனாலே என்னுடைய நீர்மை வெளிப்படுகிறது, என்னுடைய பணிவு வெளிப்படுகிறது. இது எம்பெருமான் சாதித்தான். அதே போல்தான் கண்ணனுக்கும் தான் எம்பெருமான் கண்ணன் என்று அழைப்பதை விட நந்தகோபன் மகன் என்று அழைப்பது பெருமையாம். எனவே கண்ணனுக்கு நாயகனாய், எங்களுக்கு நாயகனாய், ஆயர்வாணியில் நாயகனாய் இருக்கின்ற நாயகனாய் நின்ற காலத்தை வென்று நின்ற இந்த நிகழ்ச்சி நடந்த காலம் எப்பொழுதோ, அதற்கு முன்னால் பாகவத காலம் எப்பொழுதோ, ஆனால் யுகம் யுகமாக யார் இவன் நான் நந்தகோபன் மகன் என்று சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. காலத்தை வென்று நின்ற காலம் நிலைத்த நின்ற நந்தகோபனுடைய நந்தகோபன் புகழ் உலகம் உள்ள வரையில் இருக்கும். ஏனென்றால் அவன் எம்பெருமானை காப்பாற்றியவன், எம்பெருமானுக்கு ஏற்பட்ட தீங்குகள் என்று காப்பாற்றியவன். எனவே நந்தகோபாலன் என்று சொன்னார்கள். வாயு காப்பாளனே, அவனது அரண்மனை வாயுவிலே இருக்கின்ற வாயு காவலர்களே, அரண்மனைக்கு முதலிலே ரெண்டு துவாரபாலர்கள். கோவிலுக்கு போன முதல்ல கோபுரம் இருக்கு இல்லையா, அதற்கு மேலே ரெண்டு துவாரபாலர்கள் என்ற துவாரபாலர்களை முதல் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களும் அனுமதி கொடுத்தார்கள். உள்ளே சென்றார்கள். அங்கே தோரண வாயில் உள் வாசலில் இருக்கிறதல்லவா, அங்கே தோரணம் கட்டியிருந்தார்களா, எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கின்ற காரணத்தினால் தோரணம் கட்டினார்களா, இல்லை எப்பொழுதும் இது மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோரணம் கட்டினார்களா, வராத தோரணத்தை உடைய வாயில் அங்கே இரண்டு துவாரபாலகர்கள், துவாரபாலர் மொத்தம் ஆறு பேர். முதல்ல ரெண்டு பேர் இங்கே குமுதன் போன்றவர்கள் எல்லாம் இரண்டாவது கட்டிடு அவர்கள் நிற்பார்கள். அவர்களை பார்த்து கொடி தோன்றும் தோரண வாயில் தப்பானது. எப்பொழுதும் எல்லோரையும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்ற கொடி. இந்த கொடிக்கு இரண்டு தன்மைகளை இரண்டு காவியங்களில் பார்க்கலாம். ராமாயணத்திலே எம்பெருமான் ராமன் விஸ்வாமித்திர பின்னர் பொழுது மிதிலையிலே இருந்த கொடிகள் எல்லாம் ஐயனை ஒல்லை வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்று அழைப்பது போல் அறிந்தவா. அதே கொடிகள் கிருஷ்ணாவதார காலத்தில் மகாபாரதத்தில் துரியோதனன் எம்பெருமான் கண்ணனை பார்க்க வரும் பொழுது நீ வராதே போ நீ வராதே போ என்று அசைந்தனவான். இந்த கொடிகள் கூட எம்பெருமானுடைய ஆஜ்ஞைக்கு உட்பட்டு வரவேற்பதும் மறுப்பதும் உண்டு போலும். எனவே இந்த கொடிகளை பார்த்து நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய், எங்களை அழைக்கிறாய், கொடி தோன்றும் கொடியை பார், ஏ துவாரபாலகா, அதுவே எங்களை அழைக்கிறது. எனவே தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்ந்த வாய், நீ வந்து கதவை திறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அவன் சொன்னான், நீ என்ன அயோத்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, இங்கே எதிர்ப்பவன் தசரதன் என்ற எண்ணமா உங்களுக்கு, இது அயோத்தியும் இல்லை இங்கே தசரதனும் இல்லை, அது மட்டுமல்லாமல் இங்கே இருப்பவன் யார் என்று கேட்டால் சாதாரண நந்தகோபன், எம்பெருமான் கண்ணனுக்கு எந்த ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன், எனவே உங்கள் யாரையும் உள்ளே விடமாட்டேன் என்று அவன் சொன்னான். அப்பா நாங்கள் ஆயர் சிறுமியர்கள், கிடைக்குளத்திலே கிடந்த பெண்கள், ஐயோனா என்ன பெண்களா, ஆமா ராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகன் வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியவள் ஒரு பெண் தான் என்பதை நாங்கள் அறிவோம். கிருஷ்ணாவதார காலத்தில் எம்பெருமான் குழந்தையாயிருந்த பொழுதே அழிக்க முயன்றவள் ஒரு பெண் என்று போதனை நாங்கள் அறிந்தோம். இப்படி பெண்களே மாறியிருக்கிறார்கள், ஆகையினாலே உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது. இன்னையில் நீங்கள் ஆயுத சிறுமியரும் ஆயுத குலத்திலே பிறந்தவர்கள், எனவே எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அவன் சொல்கிறான், நீங்கள் இப்படி வருவதற்கு அனுமதி இருக்கிறதா? உடனே அரைவரை மாயன் முனிமன்னன் மென்னலே வாய்ந்திருந்தான். எங்களை எம்பெருமான் கண்ணன் சந்தித்த பொழுது நாளை காலையில் நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள் என்று நீங்கள் கேட்டதை கொடுக்கிறேன் என்றும் சாட்சி இருக்கிறான். எனவே நாங்கள் எம்பெருமான் உத்தரவு பெற்றவர்கள், எங்களை அனுமதிக்க வேண்டும். அறை வரை அறை என்பது ஒரு சாட்சி முறை, அது விளக்கம் தலைப்பில் வரும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை திறக்க வேண்டும். எம்பெருமான் நன்னிலையே வாய்ந்தான், ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். நன்னிலைனா நேற்றுன்னு அர்த்தம், கர்ப்பாகமா இருக்கக்கூடாது. நன்னிலைன்னா பாஸ்ட் டென்ஸ், ஏற்கனவே நன்னிலையே சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். எப்பொழுது சொன்னா உங்களுக்கு? ஒரு முறையா, இருமுறையா, மூன்று முறை சொல்லி இருக்கிறான். மூன்று முறை சொல்லி இருக்கிறானா? சச்சா சந்தீஸ்வரன் அல்லவா, இவன் வராக அவதாரம் எடுத்த பொழுது அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், சுகத்தே சரீரே வாது சுவாமியே, சரீரம் நன்றாக இருக்கும் பொழுது, தாதுக்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது எமன் ஒருவன் என்னை நினைத்து விடுகிறானோ அவனை, அவனது அந்திம காலத்தில் அவன் கட்டை போலவும் கல் போலவும் அசையாமல் இருக்கின்ற நிலையில் அகம் ஸ்மராமி மத் பக்தம், என்னுடைய பக்தனை நான் நினைக்கிறேன் என்று வராக அவதார காலத்திலே ஒரு கர்ம ஸ்லோகம் அருளி இருக்கிறான். ஆகவே அது ஒரு அனுமதி. இரண்டாவது அனுமதி, ராமாவதார காலத்திலே அகிர்தேவத்ர பந்தாயா தவாஸ்மி விஜயாஜபே அபயம் சர்வபூதேபியா தவாமியம்மா, என்னை நினைத்து செழிப்பார்களேயானால் அவர்களுக்கு அபயம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கிருஷ்ணாவதார காலத்திலே சர்வகன்மான் பரித்தஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவாம் கர்ணபாரேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுகா. இப்படி மூன்று அவதாரங்களிலே மூன்று கர்ம ஸ்லோகங்களை சொல்லி எங்களை எல்லாம் வரலாம் என்று அப்பொழுது மூன்று தலைமுறையாக இந்த அதிகார கூட்டம் இருக்கிறது என்பது தெளிவு. எங்களை வர சொல்லுங்க, நிலையே வாய்நேர்ந்தான், நாங்கள் தூயமாய் வந்தோம், நாங்கள் பூதனை போலவோ சூர்பனகை போலவோ வரவில்லை, அகமும் புறமும் தூய்மையாய் வந்திருக்கிறோம். எம்பெருமான் நினைவிலேயே தீர்த்தமாறினோம், எம்பெருமானை குறித்தே வந்திருக்கிறோம், எம்பெருமானுக்கு மங்களாசாதனம் பண்ணுவதற்காகவே வந்திருக்கிறோம். எங்கள் மனதிலே நாங்கள் எங்கள் வீடு எங்கள் சுத்தம் என்ற எல்லாமே கிடையாது. ஏனென்றால் திருவாராவணம் பண்ணுகின்ற சமயத்தில் ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கின்ற வேலையில் எனவே நாங்கள் தூயமாய் வந்தோம், சுயலிழப்பாடுவால் வந்தோம், வந்தோம் பாடுவால் வந்தோம், சுயலிழப்பாடுவால் வந்தோம். நாங்கள் மனம் வந்து வந்திருக்கிறோம், நாங்கள் பாடுவதற்காகவே வந்திருக்கிறோம். எம்பெருமானுக்கு சுப்பிரபாகம் பாட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வந்திருக்கின்றோம். நாங்கள் எம்பெருமானை பாடுவதற்கு அற வந்திருப்பவர்களாகினாலே சுப்பிரபாகம் பாடுவதற்கு நீ அனுமதி கொடுத்து எங்களை உள்ளே செல்ல விட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பக்கும் அவன் விடமாட்டேன் என்று சொன்ன உடனே அடுத்த வார்த்தையிலே பயன்படுத்த, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ உன் வாயினால் மீண்டும் மீண்டும் விடமாட்டேன் விடமாட்டேன் என்று சொல்லிவிடாதே. நாங்கள் பயப்படுகிறோம், நீ விடமாட்டேன் என்று சொல்லுவதனால் எங்களுக்கு ஒன்றும் சேரமில்லை, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடப் போகிறது என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்லாதே. ஏன் தெரியுமா? ஏற்கனவே கனகாதி முனிவர்கள் எம்பெருமானை சேவிக்க வந்தபொழுது உள்ளே அனுமதிக்காமல் நீங்கள் சாபம் பெற்ற கதை நினைவிருக்கிறது அல்லவா? எம்பெருமான் அனுமதியை பெற்று வந்த எங்களை தடுப்பதையானால் அப்படி எம்பெருமான் கோபத்துக்கு உள்ளாகி விடுவாய், எனவே பயப்படுகிறோம், வாயால் முன்னும் முன்னும் மாற்றாரு அம்மா, நீ நேய நிலைக்கதவம், நீ கேளோ ரெம்பாவாய், நீயாகவே மனம் கொண்டு இந்த கதவு இருக்கிறதே உன்னை விட எம்பெருமானத்திலே சரி உள்ளது. அன்று முதல் இன்று வரை உள்ளே கோபுரத்தின் கதவுகள் இருக்கின்றனவே சாதாரணமாக திறக்க முடியாது, நாம் பார்த்திருக்கலாம். வலிமை உடையவைகள் என்ன காரணம் தெரியுமோ? உள்ளே இருக்கின்ற பதம்பொருளை நாம் காப்பாற்றுகின்றோம் என்ற வலிமை பெற்றவை. நீய நிலைக்கதவம் நீக்கேடோ, நீயாகவே வந்து இந்த கதவை திறந்து எங்களை எம்பெருமானை சேவிக்கவும் அவனுக்கு சுப்பிரபாதம் பாடவும் அனுமதிக்க வேண்டும் என்று. இங்கே சாஸ்திரார்த்தமாக ஒரு உண்மை இருக்கிறது. எம்பெருமானை சேமிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆயினும் எம்பெருமானுடைய அதிகாரிகளை அலட்சியப்படுத்தி எம்பெருமானை சேமிக்கக் கூடாது. ஆச்சாரியன்று ஆசிரமத்திற்கு நமக்கு செல்வதற்கு உரிமை இருக்கிறது என்றாலும் கூட ஆச்சாரியனுக்கு பிக்ஷை சாதிக்கின்ற மிக மிக அருகிலே இருக்கின்ற அந்த மகானுடைய அனுமதியை பெற்றுத்தான் ஆச்சாரியனை சேவிக்க வேண்டும். நாமவே நேரடியாகவே சென்று ஆச்சாரியனுக்கும் இடத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்வது சம்பிரதாயமாகாது. எனவே துவாரபாலகர்தான் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுவது போல நாம் பிக்ஷை சாதிக்கின்ற சுவாமிகள், ஆச்சாரியனுக்கு கைங்கரம் என்ற சுவாமிகள் இவர்களிடம் விசாரித்து நீங்கள் நாங்கள் ஆச்சாரியனை சேமிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்கள் அனுமதித்த பிறகுதான் ஆச்சாரியனை சேமிக்க வேண்டும் என்ற சம்பிரதாய செய்தி இதில் அடங்கியிருக்கிறது. எனவே நாயகநாயன் என்ற நந்தமோகன் அரண்மனை வாயிலே இருந்த துவாரபாலர்களை, குமுதன் போன்றவர்களை அங்கே இருக்கிறார்களே அவர்களை போன்றவர்களை இவர்கள் அணிந்து கேட்டு உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்ட அவனும் கதவை திறக்கிறான். இவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள். உள்ளே ஒரு அதிசயம், நான்கு அடுக்குகளை உடைய பெரிய அரண்மனை, முதலடுக்கு, இரண்டாவது, மூன்றாவது, நான்கு, நாம் சொல்லக்கூடிய நான்கு பகுதிகள். அப்படியே அந்த அரண்மனையில் உள்ளே செல்லுகிறார்கள். அங்கே யார் யாரையெல்லாம் எப்படியெல்லாம் பார்த்தார்கள், எப்படி மங்களாசாதனம் பண்ணினார்கள் என்பதை நாம் காணப்போகிறோம். நாயகனாய் நின்ற இந்த பாசுரத்திலிருந்து பத்து பாசுரங்கள் எம்பெருமான் திராட்சி இவர்களை எல்லாம் புகழ்கின்ற பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் எல்லாம் சம்பிரதாயமான பாசுரங்கள். இந்த பாசுரங்களில் பொருள் தெரிந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவாரதனத்துக்கு நம்முடைய ஆசிரியர் இருக்கின்ற கோவில் ஆழ்வாரை முதலிலே பிரார்த்தித்து அதன் பிறகு அங்கே துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் என்ற பாவனையில் அவர்களையும் பிரார்த்தித்து அதன் பின்னர்தான் திருவாராதனத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்ற சம்பிரதாய செய்தியும் இந்த பாசுரத்திலே அடங்கியிருக்கிறது.